போட்டா பிடிக்கு. அவன் ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரன் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கிலாந்து இல்லைன்னா நம்மளும் திருந்த மாட்டோம். தமிழ்நாடு என்ன பண்ணுற, நம்மளும் போட்டால் பிடிக்கும் அனுப்பிட்டு போட்டா கிடையாது, சவுண்டு மட்டும் இங்கே சவுண்ட் இருக்குல்ல அதை மட்டும் எடுக்காது. எனக்கே தெரியலண்ணா, நீங்க தானே சொல்றீங்க. எனக்கே தெரியல, எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியுமா, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். Thank you. சரியா? Going by the street.